முகமாகும் மல்லிகை அவளது மனமாகும் மின்னல்கள் அவளது விழியாகும் மௌனங்கள் அவளது மொழியாகும் மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும் மகரந்த காட்டின் மான்குட்டி அவளது நடையாகும் அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன் இதயம் கொடுயன வரம் கேட்டேன் அதை கொடுத்தால் உடலை எடுத்தே சென்று விட்டாள் முழுமதி அவளது முகமாகும் மல்லிகை அவளது மனமாகும் மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும் மகரந்த காட்டின் மான்குட்டி அவளது நடையாகும் மகரந்த காட்டின் மான்குட்டி அவளது